கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன. பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன் நீ வருவாயன. தென்றலாக நீ வருவாய ஜன்னலாகிறேன், தீர்த்தமாக நீ வருவாய மேகமாகிறேன், வண்ணமாக நீ வருவாய பூக்களாகிறே, வார்த்தையாக நீ வருவாய கவிதையாகிறே. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன. பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன் நீ வருவாயன. கரைகளில் ஒதுங்கிய கிளிஞ்சல்கள் உனக்கென்ன தினம் தினம் சேகரித்தே, குமுதமும் விகடனும் நீ படிப்பாய் என வாசகனாகிவிட்டே. கவிதை நூலோடு கோல புத்தகம் உனக்காய் சேமிக்கிறே. கனவில் உன்னோடு என்ன பேசலாம் தினமும் யோசிக்கிறேன். ஒரு காகம் காவென கரைந்தாலும் என் வாசல் பார்க்கிறேன். கண்கள் பூத்திருப்பேன் நீ வருவாயன. பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன் நீ வருவாயன. வார்த்தையாக நீ வருவாய கவிதையாகிறேன்.